வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரே, வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரே. மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், மங்களம் இசை கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம். வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி.